சரஸ்வதி வந்தாள் திருக்கோயில் தேடி ரதி தேவி வந்தாள் சிலை போன்ற மாறன் துணை காண வந்தாள் திருக்கோயில் தேடி ரதி தேவி ஐவகை மலரும் ஆனந்த கரும்பும் கையில் கொண்டு வந்தாள் அந்தியில் சேர்ந்து மந்திரம் பாட அரங்கம் நாடி வந்தாள் திருக்கோயில் தேடி ரதி தேவி வந்தாள் பூதில் தேன் சிந்தும் நேரம் ஆதிக்கம் செலுத்த வந்தாள் திருக்கோயில் தேடி ரதி தேவி வந்தாள் சிலை போன்ற மாறன் துணை காண வந்தாள் திருக்கோயில் தேடி ரதி தேவி வந்தாள் எடுத்து ஓரத்தில் அழைத்து சார